குளிர் வார்த்தை சொன்னால் கொடியோடு வாழ்வேன், என்னை தாண்டி போனால் நான் விழுவேன், மண்ணில் விழுந்த பின்னும் பேசும்போது காற்றே போடாதே நில்லு, பூவின் மொழி கேட்டு கொண்டு காற்றே நல் வார்த்தை சொல்லு. குளிர் வார்த்தை சொன்னால் கொடியோடு வாழ்வேன், என்னை தாண்டி போனால் நான் விழுவேன், மண்ணில் வீழ்ந்த பின்னும் மன்றாடுவேன். சொன்னா கொடியோடு வாழ்வேன், என்னை தாண்டி